ஸ்ரீமா வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி நமோ நாராயணா. அடியேன், லெட்ஸ் கண்டினியூ டு என்ஜாய் சுவாமி யாமுனாச்சாரியாஸ் ஸ்தோத்ர ரத்னம். அண்ட் நவ் ஆளவந்தா டிஸ்கிரைப்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லார்ட் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் along with Mahalakshmi being seated on the Adisheshan in Sri Vaikuntham. The verse number 39. Taya sahasinam ananta bhogini prakrishta vijnana palaika dhamani panamani vrata mayuka mandala prakashamanodara divya dhamani தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலைக தாமனி பணாமணிவிராத மயூக மண்டல பிரகாசமானோதர திவ்ய தாமனி. வித் சச் கிரேட்டஸ்ட் மோஸ்ட் கம்பேஷனேட் பிராட்டி ஓஷன் ஆஃப் தயா கம்பேஷன் யூ ஆர் சீட்டட் ஆன் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மெஜஸ்டிக் டிவைன் பாடி ஆஃப் திரு அனந்தாழ்வான் ஆதிசேஷன் who has aprakrita divyamani mandapa mandapam above him and who is the sole seat of infinite effulgence jnanam and strength with the whole Sri Vaikuntha illumined by the rays arising out of the 1000 gemstones in the 1000 heads or hood of Anantalvan. வைகுண்டே து பரேலோகே ஸ்ரீயாசாத்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சக ஆளவந்தார் மென்ஷன்ஸ் த சேம் ஹியர் ஜஸ்ட் லைக் த லார்ட் ஈவன் ஆதிசேஷன் ஈஸ் அட்ரெஸ்ட் ஆஸ் அனந்தன் எண்ட்லெஸ். ஸ்ரீ விஷ்ணு புராணா ஆல்சோ மென்ஷன்ஸ் அனந்தாழ்வான் ஆஸ் நாந்தம் குணானாம் கச்சந்தி தேனானந்தியோகம் உச்சதே. வாட் எவர் சைஸ் வாட் எவர் ஃபார்ம் த லார்ட் டேக்ஸ் அனந்தாழ்வான் ஆல்சோ டேக்ஸ் த சேம் கம்பேட்டபிள் சைஸ் இன் ஆர்டர் டு சர்வ் ஹிம். ஹீ பர்ஃபார்ம்ஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் கைங்கரியம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நீல்கடலில் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு. ஹி பர்ஃபார்ம்ஸ் இம்மெஷரபிள் இன்யூமரபிள் கைண்ட்ஸ் ஆஃப் கைங்கரியம் டு த லார்ட். தோ ஹி ஹாஸ் மெனி குணாஸ் ஹி எக்ஸிபிட்ஸ் ஒன்லி ஞானம் பலம் குணம் டு மேட்ச் அண்ட் என்ஜாய் பீயிங் த ஃபேவரேட் ஆஃப் த லார்ட் ஹூ இஸ் சங்கர்ஷணன். சாஸ்திரா சே தட் த ஃபைவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜோதிஷ சாஸ்திரம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அனந்தாழ்வான். பிரகிருஷ்ட விஜான பலை பல பலைக தாமனி பைத்தாமகம் ச சௌரம் ச வாசிஷ்டம் பௌலிஷம் ததா ரோமகம் சேதி கணிதம் பஞ்சகம் பரமாத்புதம். இன் சர்வார்த்த சித்தி சுவாமி தேசிகன் டேக்ஸ் திஸ். பஞ்சவித ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஜோதிஷ சாஸ்திரம் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் தட் இஸ் த கணித சாஸ்திரம் இஸ் த அரித்மெட்டிக் ஆர் த மேத்தமேட்டிக்ஸ் சாஸ்திரம். This was taught to Maharishis by Adisheshan. And this Adisheshan, our Anantalvan, has got Vilakshana Jnana. And in Vedanga Jyotisham, there are three types. One, to talk about the birth time and as against the current star position and the planet position. Based on that, they will say, what's the palan? And second, to talk about the future, panjangam, and mention how, what will be the prediction. And third, by looking at the stars and the planets, talks about vanavial and the astronomy. And that sastram, all these three were explained and taught by Adisheshan. Triskanda Jyotisham, they say. In Surya Siddhantam, in Sri Aryabhatta's book, as well as Sri Varahamihira's Brihat Samhita, everywhere it is mentioned that Adishesha is the one who taught these sastrams. And that is why Swami says, Pancha Vida Jyoti Siddhanta Pravartakatvena Jnana Prakarshosya Prasiddha. When he quotes about this Prakashta Vijnana Palaika Dhamani, Swami Desikan mentions all this in Bhashyam, Stotra Ratna Bhashyam. And he not only teaches during Mahapralayam, when none else is there except the Lord as a small baby, having the all world in his stomach, lying down on the little banyan leaf. Adishesan was the leaf. When he takes the avatarams, he appears as brother or as umbrella in Vamanam, in Paduka during Parasurama, as a horse in Kalki avataram. He is thus Paranujan, Vibhavanujan, Archanujan, everywhere. He is a Kundalini in the Harda avataram. He is the beauty, softness, fragrance, tenderness personified for Perumal's bed. The beauty of Adishesan is the radiant white hue which is so enchanting and captivating. He is like a mountain made up of the dazzling silver-like bed. And you imagine Sriman Narayana, Mahalakshmi, who is Sarveshwaran, Sarvajnan, Sarvashaktan, who has the entire universe in his stomach, and he along with Pirati are reclining and seated or comfortably lying down on Adishesan. And the master of all Nityasuris, from there our Lord, the chief of Nityasuris, rules all the universe from the bed of Adishesan. Swami Desikan describes the Lord as Maradagiri, Emerald Mountain, seated on Rajatagiri, Silver Mountain of Adishesan, which is the Bhoga Paryankam, enjoyable throne of the bed. So the brightness from gems from the thousand heads hides the real light of Sri Vaikuntham and shed this light. Such effulgent form is Adishesan. So along with Periya Pirati, you are seated on top of Anantalvan. You are Sriyapati. And here one can enjoy and contemplate the Dhyana Slokam of Ashtacharam. Savyam Padam Prasarya Svita Duritaharam Dakshinam Kunchayitva. And Ananta Bhogini, he is Gandharva Sarasaha, Siddhaha, Saktin Nara Mahoragaha, Nantam Gunanam Gacchanti, Tenanam Toyam Uchate. Sri Vishnu Puranam says, Gandharvas, Apsaras, Siddhas, Kinnaras, Mahoragas, all these people cannot comprehend or describe the greatness of Adishesan, just like they cannot comprehend or describe the greatness of Perumal. And that is why he is called Anantan, says Vishnu Puranam. And Panamanivrata Mayuka Mandala Prakasha Mahavarata Divya Dhanam. Panamanivrata Mayuka Manniya Palporishe Rayiram Valaravin Shanni Mani Kudumi Deva Chudanaduval Manniyanagatte Anaimel. Periya Thirumalal Thirumangai Mannan says the same way, and Alavandar mentions that exactly, putting that in Sanskrit, Panamani Vrata Mayuka Mandala Prakasha Manodara Divya Dhamani. So Divya Dhamani, Sri Vaikuntham is Divyam, the Vimanam is most wonderful. So Sagasrasthune, so we, and very many way Adishesan performs his Kaikaryam, and very many ways there are people, Nityasuris, enjoy in that Trimamani Mandapam with the Adishesan thousand stated gems from thousand heads shedding the light on already illumined Sri Vaikuntham. How nice it would be. This is Telivishimbu Tirunadu, the most wonderful effulgent place, whereas we are living in the complete darkness, irul taruma jnanam. And once we perform Sharanagati, it is the wee hours, the early mornings, thereby one can get to see the silver lining in the cloud, and slowly it begins to dawn, and very soon we would be enjoying the most effulgent Sri Vaikuntham when we drop this deham and attain Sri Vaikuntham. Such most wonderful adhisesan is also described in the next verse. Kavitarkika Simmaya Kalyana Gunasaline Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha. Adiyan. Namo Narayana.